ేషు పుంసామృతం ఖదంతీం సరస్వతీం సంసిమేమే కరుణావరిడయస్థానాం అకించనిధిం సూతిం అపవర్గ త్రివర్గయో అంజనాదయాభిష్టౌరందనాం ఇవరం దీయాగతృతం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాస్వయం మహః సంత శ్రీరంగీశరణశేఖరా జయంతి భువనస్థానపర్వంతజలే నమః భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం ఇది పద్యమశేషత సూర్యాం ప్రసిద అఘవపాదుతా ప్రభావ శ్రీ విష్ణుచిత్తపురనందన కల్పవందీ శ్రీరంగనాథహరిచందనయోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలా వివాణ్యాం గోదావరణ్య శరణ శరణం ప్రపద్యే ఏ అర్ముగర్విద్ది భక్తూరాది పూలం వేందేందమిత్తన్ సూయ దుర్మహరాయుమందరంగుడాయిడి చూడి కొరుత్తమాదే నేముడన్ తిరుప్పావై పాట్టారీ నీవురై తదయ్యొరు దింగల్ పామాడై ஆயமுகள் நூற்று நாற்பத்து மூன்று மண்புடனே ஏனுக்க நீசெய்தீயே சமேபமத்வா பரபாகு தேவம் லிங்கேசயம் ராஜபதர்கணீயம் ராகோசீயோகுதூக்திமாராம் பக்தான் பிரியனம் பகவந்த வீடே மண்டங்குரியன் பரணாமரையோ மந்தியகி மண்டரடி படிநந்தவரம் மஞ்சுதனத்தமயர்ந்தரங்கத்தன்மானை ஒண்டியுணத்துந்திராமதிக்கவும் மனதிகரம் வந்தரங்கணியிடரங்கருதாலயம் புரிந்தாய் ஒரு விருந்தொழுகினாம் வாடகர்கள் வந்து தந்தீங்கி நிகழ்ந்தவரிடம் புகுந்தை நின்றவிட்டுமும் புரியது உலகம் அதிர்வரி நடைகளும் புலரங்கு வரங்கத்தம்மா வந்து எழுந்தருடாயே அதில் சரிந்தலை கடல் போன்றுடது என்றும் வரங்கத்தம் மாவழி எழுந்தருளாயே முப்பத்து மூவரமதற்கும் சென்று தப்பந்தல் சூழலியே வீடையால் செப்பமுடையால் சிதருடையால் செற்றால் திகப்பந்தொழுக்கும் விவரா வீடையால் தன்னவெங்குலை செவ்வாய் சிறுவரும் கொள்ளம் பின்னரங்கால் சிறுவே வீடையாய் கமும் கட்டவிருந்தும்மனாரனை இப்போதே மெய்யாக்கேதோரின் சுந்தரதி புரியாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் திருப்பாவமாகமான தாரையும் நாச்சியாருடைய தனியன் சுந்தரதி புரியாழ்வாருடைய தனியன் அப்பாவுடைய பாசனங்கள் ஒவ்வொரு விண்ணப்பம் பண்ணிட்டேன். ஸ்ரீ லக்ஷ்மி ஹேக்ரீவ் அவர்களுடைய மகா இவருடைய ஸ்ரீ லக்ஷ்மி ஹேக்ரீவருடைய பாதுகாத்தக ஸ்ரீமதி அபிமுக வால்மீக பிரம்மதன்ற அழகாக இருக்கின்ற மகாதேசிகாரங்க சரியா எங்களது அபச்சாரம் ஆச்சாரியா ரொம்ப பாக்யம் சுவாமி ஸ்ரீ லட்சுமி பாதுகாக்க இருக்கிறார் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி அபிநவ பாகீச பிரமதந்திர கடகாலி சினிமா தேசிய நடிகர் விஷயத்துல ரொம்ப கிருப்பையோட கூட போன வருஷம் ஒரு அம்சவதேச அனுபவம் அவர் சுவாமி கடகால சுவாமியுடைய வியாக்கியானம் இந்த வியாக்கியானத்தை சில வாக்கியங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு அவகாசம் வந்தது. அதுவே ஒரு காலக்ஷேப கிரந்தம், அதுலேயே இந்த அர்த்தங்கள் எல்லாமே வந்துள்ளது. ஆழ்வார் திருவாழ்மொழியில என்ன சாதிச்சிருக்க பக்தாவதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்தனம் ஸ்ரீ சிவகோபவாங்மயம் சமாகமம் நமாமிகம் திராவிட வேலைசாதனம் மிக்க இணைந்தையும் எல்லா உயிர்நிலையும் தத்தலையும் கடையாகி தொட்டியிலும் உயிரையும் வாழ்வினையும் போதும் திருவையர்கோவன் யாழ்நிலை வேதத்தியல் முன்னுரைத்து நீர்த்தம் நூறு பாட்டும் வரையில் வரும் ஆசிரியர் வழிபாட்டும் அந்நிய நற்பொருள் பெரிய திருவந்தாரி நலவாளர்கள் எண்பத் தேடி வாழ்த்தும் திருநுழைப்பதோ திருவாரூரிய பொண்ணும் பிரேரா ஆயிரத்தி 92 வாழ்த்தும் நிலத்தில் வெங்காய் விசாரந்தர்கள் எழுத்துறை வருமாறாயிரம் என தனியனும் தான பண்ணனும் நாளிலிருந்து ஜீவன் சொல்றதுக்கு நாளைய பாசுரத்தில் திருவாமணி கோயில் திருவாமியார் கண்டை மைதனம் அனுபவிப்போம் அந்த பத்தோட சாதார்த்தத்தையும் அனுபவிக்கணுங்கிறது சுவாமியுடைய நியமனம் இந்த மாதிரி பண்ணுகளா அப்படின்னு சொல்லிதான் சுவாமி அனுகிரகித்தாயிருக்கு 15,000 படி பெரியவார் அனுபவிக்கட்டுமே பகவதுஷயம் திருவாரூரி 16,000 படி காலக்ஷேபம் ஆச்சு அப்படின்னா அதற்கு மேல அந்தந்த சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய சப்தார்த்தங்கள் அது மாதிரி பெரியவா அனுகிரகம் எல்லாத்தையும் சேர்த்துதான் எந்த ஆச்சாரியாலுமே காலக்ஷேபம் சொல்வா தங்கள் ஆச்சாரியாவதுன்னு மட்டும் சொல்ல மாட்டான் மொத்தத்தையும் சேர்த்துதான் சொல்வா அதுவும் ஆதுரிகமா இப்ப சமீப காலத்தில் 100 வருஷங்கள்ல காலக்ஷேபம் பண்றவாழ்னா கூட அவைகளையும் இந்த மாதிரி சாதிச்சிருக்காது ஒரு விசேஷம் இருக்கு சிறந்து நமக்கு போக்கியவைக்கு மட்டும் பகவத் குணானுபவத்துக்கு பொருந்துமதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவார் அந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கக்கூடியது சம்பிரதாயங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள சம்பிரதாயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை இது இவ்வளவு தூரம் அனுபவிக்கிறா இதுக்கு மேல இதை இவ்வளவு அனுபவிக்க அவ்வளவு நம்ம பெரியவா ஒத்துக்கல இந்த மாதிரி விஷயங்களையும் காலக்கட்டங்கள் சொல்லுங்க நாம் இது உபன்யாச ரூபமாக கேட்டால் அவ்வளவு தூரம் உச்சாரம் போக மாட்டோம் பகவத் குணானுபவங்கிற ரீதியில நமக்கு இருக்கிற அவகாசத்துக்குள்ள அந்த பெரிய பரகாள சுவாமி 4,000 வியாக்கியானம் பண்ணியிருக்க ஸ்ரீ பரகாள மட்டத்துல திவ்யாஸ்தானத்துல 21வது மட்டத்துல எழுந்தவர் ஸ்ரீ லட்சுமி ஹரிகிரி திவ்ய பாதுபாதகரான ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்க்கநாதன் முதல்ல அவருக்கு பரகாலன்னு திருமங்க வண்ணனே அனுகிரகம் பண்ணங்கிறதால அவரை பரகால சுவாமி கொண்டாடுறா மகாபரகால சுவாமி பரகால யோகின மகம் வந்தே அப்படின்னு அவருடைய தனியந்தே இருக்கு வந்தே ஸ்ரீ பரகால யோகின மகம் வேதாந்த வித்யாபுரம்னு சிக்ஷா பண்றாங்க தனியன் வேதாந்த வித்யைக்கு குரு ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பரகால சுவாமி பெரிய பரகால சுவாமிங்கிறவரை சேவிக்கிறேன்னு அந்த வாக்கியத்துக்கு அந்த வரிக்கு அர்த்தம் 15,000 படியும் பண்ணியிருக்க ரொம்ப அழகா இருக்கு இந்த புத்தகம் எல்லாரும் வாங்கிக்கணும் தமிழ் அவனை பிரவாகத்தில் போட்டுக்கா கனடாவிலையும் போடணும் தெலுங்குல இருக்கு அதை வாங்கிய எல்லாரும் அந்த சுவாமியினுடைய சரித்திரத்தையும் இந்த 15,000 படி வியாக்கியானத்துக்கு ஆமுகம் சிவத்தாண்டாச்சார் சுவாமி மகாநோபாத்யாய எழுதியிருக்க அவங்களுக்கு என்ன அந்த சுவாமியினுடைய குணம் அந்த சுவாமி பண்ணாத்தன கிரந்தங்களுடைய பேரு இந்த 15,000 படி வியாக்கியானத்தோட சுவாரஸ்யம் இது நம் தேசிக சம்பிரதாயத்துக்கு உகந்ததா இருக்கக்கூடியதா அத்தனையும் அதில் அனுபவிச்சிருக்க அந்த உபோத்காரத்தையும் ஏதாவது தெரிவிக்கணும் அதுல அவ்வளவு அழகா அந்த வைபவங்கள் நமக்கு தெரியணும் திருவாதாயப்படியை அறிவுறுத்திதான் இந்த அனுபவங்கள் அமைஞ்சிருக்கு திருவாதாயப்படி வேறு விஷயம் அப்படின்னா திருவாதாயப்படி திருக்குறை பின்னால் சாதித்தது ஸ்ரீபாஷ்யக்காரர் எங்களுமானால் தன் அனுபவத்தை கண்டு அவர் இதுவோர் என்று கேட்க நீரே திருவுள்ள கிடக்கை அறிந்தவர் ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளின் அனுபவ ரசத்தை யார் அனுபவிக்கும் ஹிருதயத்தை அறிபவர் நீர் அப்படின்னு தேவாட்டினே இந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அந்த மாதிரி எம்பெருமானாராலே கொண்டாடப்பட்டு பணிக்கப்பட்டு அந்த கைகரியத்தை பண்ணிட்டு திருவாராயப்படிய நாம் கைகரிய சொல்லக்கூடாது நம்மளுக்கு கிடைத்த பொக்கிஷம் அவர் உடையவருக்கு பண்ண கைங்கரியம் ஆழ்வாருக்கு சமர்ப்பித்த கைங்கரியம் பெருமாளுக்கு சமர்ப்பித்த கைங்கரியம் அதை அடுத்து திருவாராயப்படி அதனால தான் சம்பிரதாயத்தில் அதை அவ்வளவு வசத்தியா உதயவராலே கொண்டாடப்பட்ட அனுபவ சிறப்புள்ளது திருவாராயப்படி அந்த திருவாராயப்படிய அடிகொத்தி இந்த வியாச்சாரம் வந்துட்டு அவளை கொண்டாடிட்டா அந்த சுவாமி அந்த அனுபவம் ரசத்தாகிறது. அந்த திருவாரூரில் என்ன அழிவா சாதிச்சிருந்தது, ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஏழு விஷயங்கள் பட்டியலிடுற சுவாமி தேசியம் திருவிடவரிக தாத்பரிய ரத்னாம பிரகாசிக்கான இந்த 15,000 படிக்கு சேரி மகா பரகால சுவாமி பெரிய பரகால சுவாமி 4,000 வியாட்சியானம் பண்ணியிருக்க. அதுல திருவாயுமதியோட வியாட்சியானத்துக்கு திரமிடத்தில் இருக்கக்கூடிய திரமிட வேதம்னு சொல்லக்கூடிய தமிழ் வரையில் சொல்லக்கூடிய திருவாயுமொழி அதோட தத்துவ அச்சங்களை பிரகாசப்படுத்தக்கூடியது. உண்மை பொருளை சித்தமிழ் உண்மையான உள்ள வாஸ்தவமான அச்சத்தை பிரகாசப்படுத்த முடியும். தத்துவார்த்தம் பிரகாசிக்கா இன்னொரு அர்த்தம் தத்தங்களையும் பிரகாசப்படுத்தக்கூடியது, அர்த்தத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் தத்துவார்த்த பிரகாசிக்கா. அதை உள்ளபடியே அறிவிப்பது யதார்த்தமா சொல்லக்கூடியதுன்னு அந்த வியாக்காரத்துக்கு பேரிட்டுதல் அந்த சுவாமி. அதுவே திருவாரூரில் என்ன விஷயம், திருவாரூரை அத்தியனம் பண்ணலாம், திருவாரூரியால் திருமாசம் தோழிப்ப ஸ்ரீகைட்டவாருக்கு அவசியம் சந்தேகம், இதோட அர்த்தங்கள் எல்லாம் அவசியம் அனுபவிக்கணும், இவைகளை காலக்கேபம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெமிடோபுரிஷ தாத்தகரத்னாமி ஸ்லோகங்கள் எடுத்து உபகாதனம் பண்ணி அழகா முதல்ல அவதாரிகளை சாதிக்கிற சுவாமி ஐநாயிரம். அதுல ரெமிடோபுரிஷ தாத்தகரத்னாமியில் இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்து திருவாரூரில் இந்த விஷயங்களை சொல்றது. நாம் நிறைய அனுபவித்தாலும் அது இதே சேரும், சேரும் ஒரு விதமாக சேரும், ஒருபடியாக சேரும் அப்படின்னு சொல்லி அதுல அன்பளிக்கும், அதுல போய் சேரும். எந்த அர்த்தத்தை எடுத்தாலும் ஏற்கனவே கரியங்கள்ல சொல்றோம், திருவாரூரி குருகையர் கோவில் யாரும் செய்த வேதத்தில் இருந்தது சரபோகம் பண்ணதான திருவாரூரி. அது எதனை காணிக்கும், மிக்க இடையிலிருந்து பிராப்தித்த பிரம்மனோலும்பம் செய்யாமையும் நிலையும் பிரார்த்திச்ச பிரத்யேகார்த்தனையும் பிராப்தி பாயம் தலையாக தொற்றியும் உறுப்பினையும் அது வந்து விரோதியா இருக்கக்கூடியது. வாழ்வினையும் பலம் செய்த பிராப்தி விரோதிக்கு அந்த காமிக்கிறது சொல்லிட்ட இணையாவிலையும் தக்கலையும் தலையாக தொற்றியும் உறுப்பினையும் வாழ்விடையும் ஓடும் எது வேதத்தியலான யாழ்விசை வேதத்தியலான திருவையர் கோவிலுடைய திருவாயுதி அப்படின்னு அந்த தெரியவே சொல்லியிருக்கோம். இதுல கொஞ்சம் சில இடங்களை விஸ்தாரப்படுத்தி சொல்லியிருக்கிறார். சாஸ்திரத்திலே சாரம் வேத்யம் சுவேதே சாஸ்திரே சகலமசையத்தில் தன்னுடைய வேதமான சாஸ்திரத்திலேன்னு வச்சுக்கலாம், தன்னுடைய வேதமான திருவாரூரில் இவற்றை செய்தருளினார், இவற்றை சொல்லி எழுதினார், இவற்றை சாதித்தருளினார் என்பத இந்தந்த விஷயங்களில் அறிய வேண்டியவற்றை சொன்னார். இந்தந்த விஷயங்களிலே சாரமான விஷயங்களை சொன்னார், சாரமாக அறியத்தக்கதை சொல்வார். இதையெல்லாம் காலக்கிரமம்னா வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆகலாம், அது கிடையாது. ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு இருக்கும். இங்க அதிகாரிகளா இருக்கிறார் சுவாமி, ரொம்ப சொல்லுன்னா கட்டமா போயிடும். இன்னைக்கு 200 பேர் இருந்துட்டா நாளை 8 பேர் இருக்கா தெரியாது, 1 மணி நேரத்தில் என்ன சொல்லணுமோ அவ மனசுல படுற மாதிரி நீங்க சொன்னதுக்காக சொல்லக்கூடாது, அவளுடைய அனுபவத்துக்கு சொல்லணும். அது என்ன சொன்னேன், எனக்கு சொல்ல முடியாது, அவளை பார்த்தாலே எனக்கு சொல்ல வரும், அதனால அவர்களே சேர்க்கிறதுலே சாரம் இது இதை அசாரம் சாரம் சாதகம் தெரியாது பதே சாரதமும் தத்தாகை வாவுத்தம் சாரதமும் ரகசியத்ரயம் சாரதமங்கள்லயும் ரொம்ப வசதியா இருக்கக்கூடியது. சாரதமங்கள்லயும் சாரம் விஷயத்தை கொடுத்து சேர்க்கிற சாஸ்திரே தாரம் ஜெகசியத்ரயங்கிறது திருவாரூரையும் காமிக்கும். சாஸ்திரத்திலே தாரம் இருந்த காண்பிக்கிறது இந்த தாரம் சாஸ்திரத்திலே எது சாதம், பகவானே பதத்தத்துவம் நிரூபணம் பண்ணக்கூடிய பாகம், பகவானையே உபாயமாக பட்டம் எழுந்த பாகம், பகவானை அடைந்து அனுபவித்தது கைகஜம் பட்டதே சுசாஸ்திர பாகம். சாஸ்திரத்திலே இவைகள் சொல்லப்படுபவர முக்கியமா அறிய வேண்டியதுங்கிறது திருவாரூரில் சொல்லுகிறது. சாஸ்திரே வேத்யம் சாரம், சாஸ்திரே சாரம் வேத்யம் சதகோபா ஸ்வதேவே அகதயது. இதுதான் புரியும், எங்கூர்ல சொன்னா புரியாது. சதகோபா ஸ்வதேவே திருவாரூரில் பிரபந்தே அகதயது உத்தமாம். என்ன சொன்னார் முதல் விஷயம், சாஸ்திரே சாரம் அகதயது, சாஸ்திரத்திலே இது சாரம் என்பதை சொன்னார். அதுக்கடுத்தது எந்த விஷயத்தில் சொன்னார், ஏகாதிமித்த ஆத்மனி, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா ஏகாதிமித்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தில் எது சாரமா இருக்குமோ அதை சொன்னார். அந்த ஆத்மாவ காரம் எது, தாகத்தத்தை எரியும் பகமாக உடையவன் ஆத்மா இல்லையா, இனன் இப்பேற்பட்டவன் இவ்விசா அப்படின்னு பகவான பத்தி சொல்ற மாதிரி ஆத்மாவை பத்தி சொல்றது. இது என்ன ஆத்மாங்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத சொல்ற ஆத்மா இப்பேற்பட்டவன் சாரபூத்தன் ஆத்மா என உயர்ந்தேன் என கண்டியாவே பெருமான். அப்ப அவளுக்கு சரீர புத்தன் நான் பகவத்சேகத்தம் பாவனசேகத்தம் ஆத்மாவுக்கு நிரூபணம். யாரே என்னை அறியகிறாரே, யாரோ எந்த ரதே இருந்தேன், யாரும் நீ என் உடலையும் நீயே வாழையே என்றும் மாணவரே அடியன் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது என்பது மாணிக்க அறியன். அதை காண்பிக்கிறது ஆழ்வார் தேகாதிரித்த ஆத்மனி சாரம் சடகோபா சொல்லேரே அகசேது. அதுக்காக என்ன சொன்னார், தது அதிபத்தவும் இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அதிபதி ஈசன். நம் கண்ணன் கண் அல்லவில்லை ஒரு கண்ணே நம் கண்ணன் கண் அல்லவில்லை ஒரு கண்ணே, கண்ணனே லட்சக்கண் நமக்கு சுவாமி அதிபதி அப்படிங்கிறத சாதிக்கிறார். தது அதிபத்தும் வேத்யம் சாரம் சதகோபகாஸ்வதேவே கதையது. அத்தாராதிபாயே அவரை மகிழ்விக்கக்கூடிய உபாயத்திலே சாரம் வேத்யம் சமேலே சதகோபகா கதையது. தத்மா நிச்சயதாத்தல் எந்தெருமானுடைய கருணையினாலே நோக்கத்தை அறிந்தோம், சாத்தியோபாயங்களை அறிந்திப்பு. தத்வாது சாத்தியோபாயாது பரம்பரையா நிச்சயதாத்தோ அவன்தான் இல்லாமல் அவர் தருவதில்லை, சாத்தியோபாயமே கேட்டு என்ன கூடாது. அகம் மத்ரக்கண பலம் ததா நம்ம சிவதேவே சாமி சாதிக்க எங்கே நிறுத்தி சாதிக்க சதகோபகா கூடாது கிடைக்காபாபிகாரம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. தன் பக்தானாம் பிரபாவே, பக்தர்களுடைய பெருமையை சொல்றார். உயிர்வாங்கும் பொழில் பொய்கை என்பதை திரைப்பட்டு நின்ற கைமாவுக்கு செய்த காலத்தில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சுட்டிப்பால் எழுந்தும் பறந்தும் துள்ளாரா தன்மால் கண்மன் சுற்றி தங்கள வட்ட சுற்றியே. இந்த மாதிரி கோஷியை பார்த்து செய்தி பெறும்போது ஆனந்தம் வேண்டாமா? அவ திருவாரூரில் சொல்லும் போது அவ திவ்யக்கிழமை அனுசந்தானம் நினைச்சு, திருக்குறந்தாண்டவன் திருடந்தாண்டவன் அனுசந்தானம் நினைச்சு அவங்க ஓர்வா பாடி கேட்க வேண்டாம். அதுதானே தர்ம புருஷார்த்தம். சந்தர்த்தானவன் பிரபாவே, பக்தாவுடைய பிரபாவம் தன் உபசனத்தா சுவந்த காலுக்கிய சாந்தோம். பாகவதாருடைய சம்சர்க்கம் சம்பந்தம் அவளோட சேர்ந்தா நம்முடைய உள்கலகங்கள்லாம் போகும், உள் அதிர்ச்சி எல்லாம் போகும், ரஜத்தமோகுடங்கள்லாம் குறையும், சத்தமுடம் புத்தியாகும். சாந்த மனசு காலுஷ்ய சாந்தம் அதோட கலகங்கள் போகும், கலகங்கள் போகும். பெருமாள் இடவெண்டாம் பாதுகையை காத்துக்கிறதா கலந்துடா வேட்டையாட போனவர் ராஜா மாதிரி கலந்துடா. ராஜா வேட்டைக்கு கல்வி துக்கம் இடங்கள்லாம் காத்துட வேட்டையாடுவான், ஊருக்கு உபதிரவமா இருந்து. அதே மாதிரி பெருமாள் பாதுகை சாத்திக்கு புறப்பாடாகத்தை செய்தி சொன்னா, தகராதனை செய்தி சொன்னா, நம்முடைய மனத்தில் இருக்கிற தேசத்துவ உடங்கள்லாம் பூமா சுவாமி பரிகாரத்தை சுவாமி சாதிப்போ. என்ன அர்த்தம்னா, பெருமாள் ஆச்சாரியாரை நியமிக்கிறானா? ஆச்சாரியாச்சு அனுப்புவதை சவதாரம் பண்ணானா? இந்த ஆச்சாரியார் செய்தி சொன்னா நம்முடைய காலங்கள்லாம் பூமா. தன்னுடைய பக்தால் பாவத்தால் பாவத்தில் சின்ன ஜானாதிகள் சத்தார யோக்கியரில் பிரதானர், வெங்கையாதிகள் சர்வாத யோக்கியரில் பிரதானர், வைராஜாதிகள் சரவாத யோக்கியரில் பிரதானர், வெங்கையாதிகள் சர்வாத யோக்கியரில் பிரதானர். பெருமா இந்த நிர்வேதம் யோகத்தை வச்சிடும் போலியே பெருமாள் தேர்தாதிக்கே நாம் போலியே ஆழ்வார்த்தின் வரைக்கும் போனேன் சுவாமி, ஆழ்வார் மக்கள் தெரிந்து போனேன். ராத்திரி மூணு மணிக்கு ஆகும்னா நமக்கு தான் சுவாவம், அந்த சமயத்தில் தூங்க போனவங்க தூங்கிட்டு நாளைய காலத்துக்கு போனேன். நாளைய காலத்துக்கு போனால் ஆழ்ந்த போதில் பறந்துட்டு பயந்து ஓடினேன், எழுந்து பதிவுட ஜெயிக்காம ஓனேன். ஆனா அங்க போய் நாளைய காலத்துக்கு அவ ஆரம்பிக்கவே அந்த கூட்டமா நின்றுட்டு இருந்தா சரி அதிர்ஷ்டம் கிடைச்சிட்டுன்னு நினைச்சேன். ஆலயத்துக்கு அவளுக்கு நின்று பார்த்தேன், அவ திருவாராதனம் பண்ணா திருச்சி திருவாராதனம் பண்ணா பழத்தை தோற்பிச்சு அபிசாரத்தை தோற்பிச்சா எட்டா பண்ணா ஆழ்வார் மோக்கம் ஆகல. அப்புறம் கேட்கல காப்பத்து முழுக்க பெருமாள் முதல்ல ஏறி ஆழ்வார் திருவதி கழிப்ப இன்னைக்கு மட்டும் அதுக்கப்புறம் ஆழ்வார் நோக்கம் ஆகும், ஆழ்வார் இந்த திருவதி தொழில் ஆகும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள ஏதோ தெரியும் போய் சீத்தா வாங்கிட்டு வந்துடலான்னு போய் சீத்தாம கேட்டு போய் எல்லா அளவுக்கு ஆயிட்டு எல்லாம் கண்காணிக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்காது, கிடைக்காது அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால சாந்த காலிஷ்ய சாந்தம். ஆனா என்ன அப்படின்னா அழுவா நோக்கம் அந்த நேரத்தில் செய்திக்க விட்டேன்னா ஒன்பது மணிக்கு கோஷ்டி ஆகும். அப்ப வந்து திருவிழா வாங்கி போனா தீர்த்தாண்டு காரி திருவிழா அப்படி எல்லாமே கிடைச்சு வாங்கி சாப்பிட்டு வந்தேன். நாள் சுவாமி அழுவாத்து மீது போட அப்ப போனா அப்ப இன்னைக்கு ராத்திரி ஒரு ஆழ்வார் நோக்கம், மோக்கம் கிடையாது, ஆழ்வார் நோக்கம் திருவிழா கிடையாது. பத்தாமத்து ஜெயிச்சு சாப்பிடுவோம் தனித்தாள் வரும் நாளைக்கு போக கீழ போல இதற்குன்னா அதிர்ஷ்டம் இருந்தாதான் அது கிடைக்கும், பெற்றதுக்கு கிடைக்காது. ஆனா என்ன கிடைக்கும்னா பாகவதர்கள் நம்பரிமான திருநாள் என்று தேவித்து பாகவதர்களை திரடாக காரணமாக போறேன் நான் சேவிக்கிறனா கூட ஆழ்வார் நோக்கம் சேவித்த பாகவதர் ஆயிரம் சேமிக்க வேண்டும். அது சாந்த காலுஷ்ய சாந்தம். நீ உபன்யாசம் பண்ணா ஆழ்வார் திருப்பிள்ளையில புரியவர்களை சாத்த பிரபாவம் இன்னைக்கு ஆழ்வார் பிரபாவம் சொல்ல முடியாது. அது இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் புஷாரம் தான், வேற எதுவும் கிடையாது. ஐயோ நான் எப்ப பண்றாலும் பார்த்து போயிடுவேன், மத்த சமயத்துக்கு போக மாட்டேன், ஆசிரமத்தை மத்த இடங்களையும் சரி போட்டி ரொம்ப நேரம் நிற்க முடியல. நீ ஒரு சமயத்துக்கு போகும் தீப்பேசாதே அழிப்பு போயிடுது. அந்த பிரபாவமே இந்த அளவு என்ன கொண்டு வந்து விட்டுச்சுன்னா அதுதான் பரிசு விடுறத அந்த பிரபாவம் தான் உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா பிரசாதாசிகளா போனா கூட பகவத்பிரசாதம் பரிசு சொல்ற அந்த மாதிரி அந்த இந்துக்குள்ள இருக்கிற ரஜத்தமோ குடங்கள் போகும். சுவாமி தேசியன் பாதுகாப்பு சாய்க்கிறார் அந்த மாதிரி. சாதிக்கிறார். அந்த மாதிரி பாகவதாயினுடைய சம்பந்தம் சம்சத்தம் மனக்கடகத்தை போக்கும், மனசுல இருக்கக்கூடிய குறைகளை போக்கும், மனசை பிரசன்னமா பண்ணும். இந்த விஷயங்கள் தான் சாணுபம்ப சகாரி சாரம்பீரியம் சபையிலே அட்டகையின் இந்த விஷயம். சாஸ்தம் ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேற, ஆத்மாக்களுக்கள் தான் ஆத்மா பெரியவன், அவைகளுக்கள் தான் சுவாமியா இருக்கிறவன் பரமாத்மா. அவரை சந்தோஷப்படுத்தணும்னா நல்லதை அடையத்துக்கு உபாயம், அந்த உபாயத்தை அனுப்பிச்சா அதனாலே சந்தோஷப்பட்ட பெருமாளாலே நோக்கம் யுத்தம். இம்பெருமானத்திலேயோ பாகவதாயத்திலேயோ அவதாரம் பண்ணா அதனால பல சிரமங்கள் வரும். பக்தாவுடைய பிரபாவம் சொல்லற்கு அறியது. பாகவதாலோட சம்சேகத்தை அடைந்தால் அதனாலே நமக்கு நன்மை விளையும், பக்தி வித்தியாகும். முதலாக விஷயங்களை சாதிச்சிருக்கிட்ட தாத்பரியத்தினாலிருந்து எடுத்து சுவாமி தன்னுடைய 12வது படியில காண்பிச்சிருக்காருங்கிற விஷயத்தையும் ஒரே இப்ப மொத்தமா இந்த திருவாரூருக்கு விஷயங்கள் காண்பிச்சிருக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல சுவாமி அவதாரிக்கையில சொல்லக்கூடிய விஷயம் ஆழ்வாருடைய அவதாரத்தை பற்றி மணிப்பிரபாரத்தில் சுவாமி சாதிக்கக்கூடியதான விஷயம். அந்த பங்கியை சேவிக்கிறேன், இந்த பங்கியை சேவிக்கிறது பரம போக்கியம். அதனால இப்ப திருமார்கோயில் இங்க திருநாராயணத்துல திருவாராயிரம் பிடிக்கணும் ஒரு உற்சவம் நடக்கிறது இல்லையா. திருவாராயிரம் ராமானுஜ தேவாலயத்தை தெரியும் போது திருவாராயிரம் உற்சவமே ஒரு பண்றா திருவாராயிரத்துல. அதுக்கும் சுவாமி வந்து மரியாதை வேண்டாம் சீகரித்து பரகாமுடத்தோட உபயோகம் ராத்திரி புறப்பாடு தேசிய சன்னிதி கேடி ஆவணிகத்தை செலுத்தி ராத்திரி பெருமாள் தேசிய சன்னிதி கேடி வேதங்கள்லாம் கேட்டு துவாபி விண்ணப்பங்கள்லாம் கேட்டு சாத்திரம் முழுக்க ராத்திரி ஆகும் ஒன்று போய் சேர்த்துருப்பேன். நீங்கள்லாம் நிறையா கேட்டிருப்பேன், செய்திக்காரவா போய் செய்திக்கோ. அது நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் செய்திக்கும். சனிக்கிழமை தியானக்கிழமை சாயங்காலம் போயிடணும், 7 மணி 8 மணிக்கு தான் புறப்பாடாது. ராத்திரி முழுக்க உற்சவம் நிறைய ஊர்கள் ராத்திரி முழுக்க உற்சவம் ஏண்டா இருந்துக்கிறேன்னா இந்த மாதிரி நகரங்கள்ல இருக்கிறவா வந்து செய்திக்கிறதுக்காக. அதனால வெயில் வருடாக்காக 6 மணிக்கு உற்சவம் பூர்த்தி ஆகும், 9 மணிக்கு வந்தேன்னா அந்த முழுக்க ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கக்கிழமை திருப்பியும் டியூட்டிக்கு போலாம், வேலைக்கு போதவா இருக்கு சொல்றேன். மற்றவர்கள் மத்தியானத்துக்கும் வரத்தானே வரும், முதல் நாள் ராத்திரி முழுக்க உற்சவத்துக்கு வந்திருக்கேன், அதனால சோகம் இல்லை. அதுல சுவாமி சாரிக்கிறார் ஆழ்வா எம்பெருமான் ஆழ்வாராக விக்ரசேனரை அவமதித்தான். அது சாரம், அதுதான் அடியன் மனசிடப்பட்டது. ஆச்சாரியார்கிட்ட கேட்ட அர்த்தம் 15000 ஆச்சாரி ஷியாமதியாய் அபார்த்த சமஸ்த காரணாய் சமஸ்த கல்யாணங்கள மகோதியான சர்வேஸ்வரர். இது வரைக்கும் நம்ம சர்வேஸ்வரன் வார்த்தையே இருப்போம். நல்ல குணக்கடலவன், எல்லாத்தையும் அவருக்கு இன்னொரு பலன் வேண்டியதுல எல்லாத்தையும் அடைந்தவன் அவன். லட்சுமி பத்தியான எந்தவிமான் ஜீவராஜிகளிடத்திலே கருணையினாலே இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நித்தசூரியர்களுக்கு தலைவரை ஆழ்வாராக அவதரித்து தருவினான். இதாருக்கு நித்தசூரியர்களுக்கு தலைவர்னு சேனாபதியான விஸ்வசேனரை திருவிழம்பெற்றார் சுவாமி. ஏன்னா சம்பிரதாயத்தில் விஸ்வசேனரோட அவதாரம் விஸ்வசேனருடைய அம்சாவதாரம் ஆழ்வா அப்படின்னு சம்பிரதாயத்தில் இருக்கிறதால அதை சுவாமி சாதிக்கிறார். தீவிரவாதிகளுடைய கேரளத்திற்காக கருணையினாலே எம்பெருமான் விஸ்வசேனரை அவதரிப்பிக்கப்படினார். இது அந்த வார்த்தைய சாரம். இந்த பங்கியை சேர்க்கே அவங்களுக்கு அர்த்தமாகும். 15000 பங்கிங்க சேவிக்கதன் ஒரு சுரூபமானதால் அதை சேவிக்கிறேன். சர்வேஸ்வரன் மாறி மாறி பலவிடக்குடையதான சகல சாம்சாரிக துக்க சாகர நிலக்ன ஜெகது உத்தரண உச்சித கருணா பிரபாக ரூபமான வேதத்தில் அனதிகிதர்களுக்கும் சத்தகித புருஷார்த்த யாதார்த்த அவபோதக பூர்வக அனன்யாவித சேகத்த அனன்ய சரணத்த அனன்ய போக்யத்த ரூப ஸ்வஸ்வரூப யாதார்த்த அவபோத பலபூத சுவாத்மக பரண்யசன அபிதான வித்யாபிஷேக கேட்டதா கேட்டதையா? ஸ்ரீகோசத்தை பார்த்துட்டா கொஞ்சம் கண்ணை தாழ்த்தும் போது முகம் தாழ்ந்து அதனாலே வாய் தாழ்ந்து அதனாலே அது ரிசீவாகல, வேற எதுவும் இல்லை. இப்ப கேட்டம் பலன் அதிகார வித்யாபிஷேக ராகாஸ்தவாயி தன் அருகுண அபிகமனாதி பாஞ்சகாலிக விருத்தி சித்தமாயும் தன் விருத்த பிரவிற்த்தி உருத்தமாயும் ஸ்வ அபிபத கர்மபல அனுபவ அனுபவாந்தரமேல ச அத்தியந்த பாரதோசித அகண்ட பிரம்மானுபவ பரிவாக ரூப கேவல பதார்த்த சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித அசேனசேகரத்தை ரூப நித்திய கைக்கரியாத்மக நிகதிசய ஆனந்த சித்தி உண்டாம்படி சகல வேதாந்த பாகத்தையும் திரவிடூபேன பரிணமிப்பிக்கும் படியான பிரபாவத்தையுடைய நித்தியசூரியனுக்கு தலைவரை திரவிட உபனிஷத்ரட்டுரஸ்ய மகாத்யம் அற்புதம் சம்யக்ஷுதவதாம் நாத்ர சங்கனிய உபப்ரவஹ மாதாந்தாய் வதயஹா விஷிஞ்சிஷாவதே என்று சகல வைதிக குரு ஜன சம்பாவியரால் பிரபன்ன சந்தான கூடத்தலாம்படி நம்மாழ்வாராக அவர்களை தித்தருகிறார். இத பிரதானமான சட்ட பிடிக்கிற மாதிரி கட்டா கண்ணாட்டியாங்கிறது சர்வேஸ்வரன் சகல வேதாந்த பாகத்தையும் வெளிநேற்று ரூபேன பரிணமிக்கும்படியான பிரபாகத்தை உடைய நித்தியசூரிகளுக்கு தலைவரை சித்தப்பேனரை நம்மாழ்வாராக அவதரித்து தருகிறான். இது பிரதான் என்பதுமா விஷப்பேனரை நம்மாழ்வாரா அவதரித்திருக்கான். அது சார் அதுல நடந்த என்ன காரியத்துக்காக வேதாந்தங்கள்ல அதிகத்தும் ஞானம் உண்டாகும்படி வேதாந்தங்கள் தான் வாசித்து அதுக்கு அதிகாரிகளா இருக்கிறவா அதை காலக்ஷேபம் பண்ணி வேதாந்த பாகங்களை காலக்ஷேபம் பண்ணி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ என்பதுமான பிரதத்தம் தெரிஞ்சுக்கணும். உபாயத்தை அனுப்பிக்கிற ஞானம் வரணும். பக்தி ஸ்தானத்துல பிரபத்தியை அனுப்பிச்சா யாருக்கு வேணாலும் மோட்சம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தாக அந்த பிரபத்தியை அனுப்பிக்கணும். அனுப்பிக்க பிறகும் பிற்காலத்திலேயும் உத்தர கிருத்தியத்திலே இருப்பவர்களாக பஞ்சகாலிக பிரச்சனையை அபிகரண உபாதான வித்யா சுவாத்தியாய யோகங்கிற அந்த அனுஷ்டானங்களிலே எதார்த்தமா இருப்பவர்களாக பகவானுடைய சந்தோஷத்துக்காக தன் திருப்திகளை உடையவராக பகவானுக்கு திருவுள்ள முகக்கால காரியங்களிலே நிவிருத்தி அது செல்லாதவராகவும் இருப்பதற்காகவும் அதற்கு மேல தாங்கள் எந்த பிராரத கர்மாவிட்ட இந்த தேகத்துக்கு வேண்டியதை எடுத்து அனுபவிச்சிருந்தாலும் இது முடிஞ்சவுடனே இந்த தேகாவதானத்தை அவனுடைய யாதார்த்தியமான அனுபவம் கிடைக்கும்ங்கிற ஞானத்தையும் அடைவதற்காகவும் அந்த சமயத்தை சர்வதேக தர்மகால விருந்தாவசோசிய அசேக ஷடதேக திருவடி செய்கை கஜாபகமான இந்த திசைய ஆனந்தமான வாழ்வு சொல்லக்கூடிய வாழ்நிலையன்னு தெரிந்த சொல்லக்கூடிய பிரம்மானுபவம் பகவத் சேவை பகவத் கைக்கஞ்சம் சாரதாரத்தோடு அனுபவிக்கிறது நித்யாந்த வித்யாவிற்கான தேவமானதான கூற்றினை கைகளானது நிற்கும்படியான விலைகள் கிடைக்கும் இந்த ஞானங்கள்லாம் வந்து அதை செய்யணும். அதுக்கு என்ன வேணும் எல்லாரும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதத்தை எல்லோருக்கும் வருகிறார பாட்டைகளை செய்யணுங்கிறதுக்காக விஷப்பேனரை நம்மாழ்வாரா அவதரித்திருக்கார். ஆக பெருமானை நம்மாழ்வார் விஷப்பேனரை நம்மாழ்வாரா அவதரிப்பித்தார். அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய கருணை, எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய கருணை, எல்லோரும் மோட்சாதி அறிகிறார்கள் அப்படிங்கிறது இந்த அவதாரிகள சுவாமி ஆழ்வாருடைய அவதார வைபவத்தை பேசுகிற. அதற்கு பிறகு இந்த திருவாரூரிலே என்ன கேட்ட சொன்ன சாத்தகிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய விஷயம் அதை சுவாமி தான் அழகாக பட்டோலப்படுத்தினர். என்னுடைய சொப்ராத்தேகே சயவேத சாதன நிதி ஏகாஸ்தம் சயத்து ஆயிரம் பாகத்தின் ஒரு விஷயம் எந்தெருமான அறிவதற்கு லட்சுமி பணி ஒத்தனே உபாசம் அப்படிங்கிற விஷயம் அதை முன்னாடி அதை சுவாமி கட்டோலப்படுத்துற அவருடைய கர்ம சம்பந்தமான திருவாய் மொழியில் ஸ்ரீயாபதி சொப்னாப்திக்கு சுயமேக சாதனம் என்கிற அர்த்தத்தை உபபாதித்ததாக முதல் தத்துவ என்ன சொல்லியிருக்கார். முதல் தத்துவ அவருடைய உபாயத்தை உபயுக்தமான சேவியத்தை உபபாதித்து அறிகிறார். ஆக நாளைய தினம் திருவாரங்களிலே மூணு பாசனங்கள்ல விண்ணப்பம் பண்ணி அதனாலே மொத்தமாக சேர்த்து அனுபவிக்கக்கூடிய எம்பெருமானுடைய தினம் சேவியத்தம் எம்பெருமானே உபாயம் அவன் உபாயமாவதற்கு சேரக்கூடிய குணம் சேவியத்தம் தேவியன் அப்படின்னா அவன் உபாயமாப்பட்டிருந்த எண்ணம் அப்பதான் உபாயமா பத்துவோம். அவன் உபாயத்திற்கு உபயுக்தமாக சேவியத்தம் பிரபுலம் ஆகும். சேவை கைங்கரியம் கைங்கரியத்தை ஏற்றி கொள்ள தகுந்தவன் கைங்கரிய பெண் சம்பந்தி என்னன்னா அது சாதாரணம் அப்படிங்கிற எண்ணம் பெருமாறப்ப யாரு செய்யல அது எவரையா இதுல வீதியில வந்து எவரையா அது கூடாது நம்மிடம் மேலானவன் ரொம்ப ரொம்ப நம்ம கல்வி பெருப்பிடுவது சுவாமி ஒரு நாளைக்கு அஞ்சு கூட ஆராதனை தான் அது சரிப்படாது வேட உட்கார்ந்துக்க அது சரிப்படாது. அதனால ரொம்ப உயர்ந்தவன் அதனாலே கைங்கரியம் பண்ண தகுந்தவன் சேவிக்க தகுந்தவன் ரொம்ப சொன்னவன் நமக்கு சரிப்படாது சார் வேண்டாம் இந்த சம்பந்தம் கிடையாதுப்பா. எல்லாருக்கும் சமமா இருக்கிறவன் எல்லாருக்கும் சமமா இருப்பா ஒன்னு டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டான். போற உடனே என்ன பண்ணுவா பாடிக்கொள்ளுங்கள் விழுந்தவன் காது சந்தோஷமா பாப்பா பாதி கடலை உதாரணம் அவன் கருணையையும் அவன் திருவிழத்தையும் வலியுறுத்தக்கூடிய துவாரம் வாசலிலே அவருடைய கல் அது பேசாது ஆனா பேசும் சுவாகம் அந்த பார்வையிலே தெரிவிக்கும். பார்வையோட அர்த்தம் தெரியுமா? கிழவரு இளமை பெறுவதற்குதான் எல்லாருக்கும் இளமையோட ரத்தம் தெரிஞ்சவா பார்வையோட ரத்தம் தெரிஞ்சவா சற்று பிரிவில் மனம் தெரிந்தாரா? பொண்ணு பிள்ளையை முதல்ல ஏற்றுவது கண்டதும் காதலியா இங்கும் அது உண்டு சுவாகத உதாரணேட்டு அவன் கண்ணால பேசுறது உலகம் செய்யாதா கண்டன பேசுறது தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் பொறுத்து என்னடா பிரியது. அதனால அவன் சுவாகதம் சொல்றது கண்ணால வாடிக்கொள்ளுள்ள விழுந்து வருகிறான் தன்னுடைய பிரீதியோட ஆழத்தை காண்பிப்பான் வாடிக்கொண்டு உள்ளே விழுந்துவர் அதன் ஒருவன் தஞ்சை வீட்டுக்கு அடைய மாட்டான். உதாரணம் சிம்பிளம் கிடையாது அதனால ஆறு பார்த்துருப்பான் பாதிக்குள்ளே இருக்குவன் உதாரணம் அகில தமன் பார்வதியோ உனக்கு சீகரத்துவான் எங்களையோ அண்ணன் என்னை முடிவதில் எங்கள் போல திருக்குறுங்கள் நம்பிக்கை நான் கண்டதில் செங்கிலோடும் நெய்மையோடும் தாவரை செங்கலோடும் அகிலத்தமன் முதல் பத்து முதல் திருவாய்மொழியில அவனே சர்வத்மா சரங்கத்தை சொல்ற இரண்டாம் திருமொழி இரண்டாம் திருவாவளி விடுமின்ற அச்சுத சனத்தம் அப்படிங்கிறத இரண்டாவது திருவாய்மொழியில சொல்ற எல்லா இடத்திலும் சமமா இருக்கக்கூடியவன் இரண்டாவது தசகத்தில் சொல்ற ஏவம் ஆதிம சட்டத்தை சரியன்னாயிடப்படுகிற வீடுமின் முற்றமும் தசகத்துக்கு வியாட்சியானத்துக்கு அவதாரிக இது ஏவம் ஆதிம சட்டத்தை முதல் பத்திலே முதல் நூறு பாசுரத்தில் பகவதக உபாயத்த உபயுக்த சேவியத்த சேவியத்த நிர்வாதன அனுகுணம் உபாயத்தத்தை உபாயத்தத்தில் சேரக்கூடிய உபாயத்தத்துக்கு உபயோகமான சேவியத்தம் என்பதை நிர்வாதனம் தீர்மானம் நிச்சயம் செய்வது அனுகுணம் பொருந்த பொருத்தமான தமிழக்கம் அதுக்கு உபபாதகமா அனுகுணமா இருக்கக்கூடிய பரத்தம் சியப்பதேரேவா அந்த பரத்தம் லட்சுமிபதிக்கு அப்படிங்கிறது முதல் திருவாரூரில் பிரசம தசகே உத்தம் பிரசம தசகம்னா முதல் திருவாரூரில் தசகம்னா பத்து பாட்டோட கூட்டம் தசதாசைகளுடைய கூட்டம் தசகம் பிரசன்ன தசகம் முதல் திருவாய்மொழி உயர்வதாங்கிற ஆரம்பிக்கிற திருவாய்மொழியில பரத்தம் சொல்லப்பட்டது எம்பெருமானே பரன் பரன் நிறமிழ என்பவன் எப்படி சொல்ல உயர்ந்தவன் சொல்லச்சு மற்றவாய் உயர்வு சொல்ல முடியாத அளவு உயர்ந்தவன் உயர்ந்தவன் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்ற ஆழ்வாசி அறிகிற ஆனந்தம் முதலான பல குணங்கள் அவருக்கு உண்டு இந்த ஆனந்தங்கிற குணத்தை அனுபவிச்சாலே வேதம் வெட்டமா சொல்றது மனுஷியானந்தம் மனுஷிய கந்தர்வானந்தம் தேவ கந்தர்வானந்தம் பிதிருஷிகலோக லோகானந்தம் கர்மலோ தேவானந்தம் தேவானந்தம் இந்தானந்தம் பிரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மானந்தம் படி போட்டு எல்லாத்தையும் சொல்றதுன்னு காமிக்கிறது அதை ஞாபகப்படுத்த நலம் உடையவன் நலம்னா ஆனந்தம் நலம்னு சொன்னது உபலட்சணம் ஆனந்தம் மட்டுமில்லை திருவாராயப்படித சுவாமி காமிச்ச பிள்ளான் ஆனந்தாடி அசங்கிய கல்யாண குணம் ஆனந்தம் தான் நிறைய கல்யாண குணங்கள் உடையவன் அந்த ஒவ்வொரு குணத்தை அனுபவிச்சாலே ஒவ்வொரு குணமும் மற்றவர்களுக்கு உயர்வில்லை என்று சொல்லி இவன் இவையனை சொல்லும் உயர்வர உயர் நலமுடையவன் உயர்வர உயர்ந்து நிற்கும்படியான நலமுடையவன் அதை இங்க சாதிக்கிறார் முதல் தசகத்தில் பரத்தம் சியப்பதேரேவ இச்சித்தம் பவதி அந்த அப்பட்டவன் மயரோட மதிநடமருடன் அயர் வருவமரர்கள் அதிபதி எவன் அவன் தீரன்சுடையடி தெரியவன் அந்த பாசுரத்தில் பதினெண்ணாயிரம் அப்படின்னு சேவிக்க போறேன் உங்களுக்குதான் கட்டாயமா உங்களுக்குதான் இதை காதால ஏதாவது நிறைய அர்த்தம் இங்க இருக்கிறவாளுக்கு அந்த பதினெண்ணாயிரம் அப்படியோட அர்த்தம் தெரியும் பருத்தி சேவிச்சாலே அர்த்தம் புரிய முடியாத அளவில் இருக்கிறது அப்படி இல்லாதாலும் அதை கேட்டாலே நமக்கு பாக்யம் அந்த வாக்கியங்களே நமக்கு போக்யமும் பாக்யமும் கூட போக்யம் பாக்யம் பிராப்தியம் பிராப்தியம் மட்டுமில்லாம சுவாமி எப்படி ஹரிக்ரீவன் சொல்லிடுற ஹரிக்ரீவனை சாட்சா கிடைச்சு விடுது ஹரிக்ரீவ ஸ்தோத்திரத்தில் அவர் என்ன பிரார்த்திச்சார் விசந்துமே தேவ சதா துரியாக கடாட்சாக ஹரிக்ரீவ கடாட்சம் எனக்கு தரணும் எதை தரணும் வசந்த வாக்க தரணும் வசந்த வாக்குனா எப்படி என் வாழ்க்கையை கேட்டு எனக்கு லட்சம் வரணுமா எனக்கு கூடி வரணுமானா இல்ல நான் சொல்லுவேன் நான் சொல்லுவதை பக்தர்கள் சொல்லுவார் அந்த சொல்லும் பக்தர்களுக்கு அது தாமரை இடுவார்கள் அதை கேட்கும் பக்தர்களுக்கு தாமரை இடுவார்கள் புதியாக தயாதலங்கள் அழுகிறார் கதாக்காக நமக்கம் கடந்தி அவ கேட்க அவளுக்கு தேன் பாயிற மாதிரி மது சொலிக்கிற மாதிரி இருக்கணும் சரஸ்வதி சம்சித காமதேனு அதை கேட்டாலே அது காமதேனுவா இருக்கணும் அதை சொன்னாலும் தாமதி என்பா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். பாருங்கோ அதே மாதிரி 11,000 படி நாம் திருச்செவி நாம் சொல்லி நாம் தேடி கச்சேன் கேட்டாலும் கூட அது போக்யம் பாக்யம் எல்லோருக்கும் காமதேனுவா இருக்கும். அதுக்காக அதை கேட்கணும். ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சூக்தினா சொன்னா அதுல சேவிக்கிறோம், சுவாமியை சேவிக்கிறோம், அப்பாபா மந்திர சித்தி வைத்ததா, திருவாசாட்சி மந்திர சித்தி வைத்ததா, பரகாத சுவாமி ஹைகிரிவா மந்திர சித்தி வைத்ததா, ஆண்டவரை தெய்வமந்திரங்களை உபதேசம் பண்ணியாது, ஐசிங்கர் மாதிரி உபதேசம் பண்ணியாது, ஆச்சாரியா இந்த ஆச்சாரிய புரிஷார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சித்தி பெற்றவா, அனைத்து ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நம் சம்பிரதாயத்தில் அஷ்டாட்சரத்திலே சித்தி பெற்றவர்கள். அதனால திருவாக்கால நாம் மந்திரோபதேசம் பெற்றுகிறோம். அவருடைய வார்த்தை கேட்டோம்னாக்க நமக்கு அது பாக்கியமும் அது மகா ஆனந்தங்களை கொடுக்கக்கூடியதாகவும் நமக்கு காமதேனுவாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால எல்லாரும் அதை திருச்சி சாய்க்கணும்னு பிரார்த்தனை அடிக்கிறேன். அந்த மந்திர மேலாவர் மைக்கு சோதியத்துக்காக வைக்கிறேங்க முன்னாடி வேண்டாம். மைக்கு கிடைச்சா விட மாட்டோம். மைக்கு கிடைச்சா நாங்க விட மாட்டோம். ஒன்னு பாயிண்ட் இல்லையா பாத்திரம் வீட்டா இருக்கு கொஞ்சம் Thank you. அவதாரியட முதல் திருவாயோடி உயர்வரோட சாதத்தை சொல்லிட்டு விழுந்த என்ன சொல்றாங்க சொன்னேன். அச திவித்திய தசகே இரண்டாவது திருவாயுமொழியில் சேவியத்வ அனுகுணமான அகில சமத்துவமாக, சேவியத்வ அனுகுணம் அகில சமத்துவமாக பழக்கம் சொல்லிட்டாரா? எல்லாம் யாருமே வரமாட்டா, வந்தோம்னா ஓடிவிடுவான். அகில தம்மன் எல்லா இடத்திலையும் சமமா இருக்கிற வண்ணத்தை சாதிக்கிற அந்த முதல் தசகத்துக்கு பத்து பாசனங்களுக்கு பத்து குணங்கள் சொல்லி இந்த குணங்களாலே எம்பெருமான் கடன்கள் அங்க தாத்தரை ரத்னாமி ஸ்லோகம் அதை எடுத்து பயிர்நாள பெரிய பிரகாள சுவாமி உபபாதனம் பண்ணியிருக்கார் தன்னுடையதான பாசுரங்களுடைய அர்த்தத்தில். அதனால விஸ்தாரம் நமக்கு அவகாசம் இல்லாத அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொன்னேன். அப்புறமா முதல் திருவாரூரில் என்ன பத்து குணங்கள் எப்படி பரத்தம் காண்பிக்கப்பட்டதுங்கிறத அங்க சொல்றேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விருந்திற்கு வந்துட்டால இத முதல்ல சொல்றேன். சிலமே பரீட்சைக்காக அத்தியந்த முக்கியமான போட்டு திருவாரூர். ஏன்னா எப்பவும் ஒரு விஷயம் ஆரம்பிச்சோம்னா அதை சொன்னோம்னாக்கா இது விட்டு போகாம இருக்கும். ஆக இது ரெண்டாவது தசகத்தோட அர்த்தத்தை ஆரம்பிச்ச தல அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். விருமின் முத்தமும் பரமோபதேசம் பரம் பெருமான் அனுபவிச்ச அழகான பாசனம் சர்வாத்மா பரணின் பெருமான் உயர்வர உயர்ந்த நம்முடையவன் சொல்லிட்டேன். அது ஒன்னுடைய அந்த வகையை வந்துட்டு அந்த பரன்னு சொன்ன ஆழ்வார் லோகத்துல பார்த்த எப்பவுமே வசந்த வஸ்து குடும்ப சில விதமான சொல்றாங்க ரொம்ப வசந்தது அப்படின்னாக்க தனியா அனுபவிக்க மாட்டான். அந்த விஷயமும் தனியா அனுபவிக்க வந்தாரு ஆழ்வார். என்ன பண்ண இப்பேற்பட்ட எம்பெருமானை நம்ம எல்லோரிடத்திலையும் சொல்லணும்னு லோகத்தை பார்த்த பார்த்தா எல்லாரும் சம்சாரத்தில் இருக்கிறவாள் தான் மத்ததுல ஈடுபாட்டோட இருக்கா, விஷயஜான விஷயமக்களா இருக்கா. அதுக்காக என்ன பண்ண மத்த விஷயங்கள்ல அனுபவத்தை விட்டுட்டு அதுல ஈடுபாட்டை விட்டு பெருமானை பற்றும் போது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதுக்காக விடுவிமுகவும் ஆரம்பிக்கிறார். அதுல அகில சம்பந்த சொல்ற ஆழ்வார் அதை ஆழ்வார் உதயசிக்கிறார். திருவாரூரத்திலே அவதாரிக்கிற விடுநீருக்கு அவதாரிக்கிற பரத்வத்தில் சகலரும் பிரபத்தி பண்ணி உஜீவியும் போலிட்டு அறிவித்திருக்கிறார். உதயசிக்கிறதுக்காக ஏற்பட்டது விடுமைங்கிற திருவாரூரி. அதுல என்னென்ன குணங்களோட திருமாலை காண்பிக்கிற ஆழ்வார் சுவாமித்வாது சுஸ்திரத்வாது சுவாமி எஜமான பலன் மட்டும் இல்ல நமக்கெல்லாம் சுவாமி அவன். சுஸ்திரம் சுஸ்திரம்னா நிலையான இன்பம் நிலையாக இருக்கக்கூடியவன் நிகுத நிகித நிருபதி சுவாத்மாவில் பிராமபாவாது நிகித நிருபதி சுவாத்மவி தன் ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய பரம்பொருள் தன்மையாய் இருப்பவன் அப்படின்னு சொல்லணும். ஆத்மாவில் தன் ஆத்மாவை பற்றி தன் ஆத்மான அர்த்தம் ஆத்ம ஜானம் உள்ளவர்கள் இந்த ஆத்மா பகவத் சேகபூதன்கிற ஜானம் உள்ளவா அவர்களுக்கு பிராம பாவாது அப்படின்னு வாக்கு. பிரம்மம்னாக்க எல்லாத்தையும் மிஞ்சி நிற்கக்கூடிய தன்மை. அத ரொம்ப அழகா சொல்லணும்னா பெருத்த வஸ்துன்னு ஒரு அர்த்தம் ஊற்றமுடையாய் தெரியாய். நாளைய பாசனம் திருப்பா இது வரப்போது இந்த தெரியாயதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் பண்றா. என்ன அர்த்தம் பண்றா? மிகப்பெரிய வஸ்துன்னு ஒரு அர்த்தம் ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய்க்கு ரெண்டு அர்த்தம் ஊற்றமுடையானா திட பிரமாண சித்தி உள்ளவன் ஆசிரியர்களிடத்திலே பக்கபாதம் உள்ளவன். அதற்குதான் வியாக்கியானம் பண்ணுவோம் விசாரமா சொல்லுவோம் நிறைய ஐதிஹியங்கள். ஆயுத வேலை என்றவன் ஆயுதத்தை எடுத்தும் பகலை இடமாக்கியும் செய்த வியாபாரங்கள் சொல்றது. ஆட்சித்தாரத்தில் பக்கபாதம் உள்ளவன் சுதிட பிரமாண சித்தி உள்ளவன் பெரியார் மிகப்பெரிய வஸ்து. இந்த மிகப்பெரியது எப்படின்னா தன்னுடைய சுரூபத்தாலேயும் குணத்தாலேயும் மிக பெரிதாய் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரியாயது பிரம்ம பிரிகத்துவம் உடையது பிரம்ம பிரிகத்னா பெரியதுன்னு அர்த்தம். பிரிகத்னாக்க பெரியதுன்னு அர்த்தம். பிரகத் சம்ஹிதையிலே ஒரு ஆகம சம்ஹிதை கண்டது, பிரிகத்னா பெரியது. அந்த பிரகத்வம் என்று ஸ்வரூபேன குணேச்சையற்ற அனுமதிகாதிசயம் சோசிய முக்கியோற்சகான பிரம்மசூத்திரங்கள பிரம்ம பதத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, பிரம்மாண்ட பதத்துக்கு எது பிரதான அர்த்தமாயிருக்கிறா? பிரகத்வத்தை உடையது பிரம்மன். அந்த பிரகத்வம் ஸ்வரூபத்தாலேயும் குணங்களாலேயும் எங்கு எல்லையின்றி மிக்கு நிற்கிறதோ, அனவதிக்க சீமா இலங்கி சீமா எல்லை இல்லாம வாடகையர் இவ்வளவுதான் சொல்ல முடியாது, இத்தனை சொல்ல முடியாது, இவ்வளவுதான் சொல்ல முடியாது, இத்தனைன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. தேசகால வசு வரிச்சேதராணிக்கம் அனவதிக அதிசய அதிசயம் அதிக அதிசயம்னா பிரமிக்கிறோம். என்ன இப்படியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனாலதான் ஈஸ்வர தத்துவத்தை பத்தி சொல்லு. என்ன சுவாமி பக்கத்தில் இருக்கிறதே தெரியுமா? அந்த இருக்கு இங்க இருக்க முடியல. என்னையா சொல்றீங்க? புரியும்படியா சொல்லுங்க. ஐயா சொல்ல முடியாது. ஏன்னா அதை யாருக்கு புரிய வைக்க முடியும்? சாஸ்திரத்தை நம்பறவாருக்கு மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அது இவருக்கு காமி அப்படின்னா காமிக்க முடியாது. எங்குடன் கண்ணன்னு பார்க்கிற மனதில் தான் தெரியும், எங்குடன் கேட்கிறவனுக்கு இருக்காது. எங்குடன் பார்க்க முடியலன்னா கூட அதை நம்பறவனாகும். எங்குடன் பார்க்கக்கூடியவனுக்கு தெரியும், எங்குடன் நம்பக்கூடியவனுக்கு, சொல்றதை நம்பக்கூடியவனுக்கு, பார்த்தவர்கள் சொல்றதை நம்பக்கூடியவனுக்கு கிடைக்கலாம், அவனுக்கு புலப்படலாம், மனதிலியாக ஆனந்தம் இருக்கும், மனதிற்கு உணர்வார். ஆனா காமிச்சா தான் நம்புவேனாக்க அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிரகத்வம் சொரூபத்தாலேயும் குணங்களாலேயும் விட்டு நிற்கக்கூடியதுதான் எதுக்கு இருக்கோ அதுதான் பிரம்மசப்தத்துக்கு முக்கிய அர்த்தம். அப்பேற்பட்ட சிறிய தத்துவம் லட்சுமிபதியு நம்ம சொல்றாரு, சிவை சொல்றாரு. அப்ப என்ன சொல்றீங்க? நிருபதி ஸ்வாத்மவித் நிகிட நிருபதி ஸ்வாத்மவித். இந்த ஆத்மாவை அறிந்தவன், இந்த ஆத்மா பரமாத்மா சேரபூதன், சொல்லக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவான பரமாத்மாவும் தெரிந்தவன், அவனுக்கு பிராம்ம பாவத்தை தருவதாலே சர்வாரூயாது. அதே போல எல்லோருக்கும் அனுகூலனாயிருப்பதாலே சவணவ நிதர பிராப்திய வைஷம்யவத்வாது பிராப்திய வைஷம்யவத்வாது. மற்ற அடையக்கூடிய வஸ்துக்களை காட்டும் இது அடைந்தால் வேறுபட்டதா இருக்கும் என்பதாலேயும் சர்வத்த அபக்ஷபாதாது அகம் சமஹான பிரியகா சமோகம் சர்வபூதேஷு சொல்வதாலேயும் சுபவிபவத்தையா சுபமான ஐச்சரியங்கள் உடைய தன்மையாலேயும் சுபமான வைபவங்கள் உடைய தன்மையாலேயும் மானசாரி அச்சபாபாது மனோவார் காயங்களாலே அச்சிக்கப்படும் முக்கரணங்களாலேயும் திரிகரணங்களாலேயும் ஆராதிக்கப்படும் தன்மையாலேயும் சங்கோஷம் உன்மோசகத்வாது குறுகிய தன்மையிலிருந்து விடுபட செய்பவனாலேயும் ஜெகத் அவனதையா உலகை ரட்சிப்பதாலேயும் சர்வயோக்கியம் உபாதிக்க எல்லோருக்கும் அடைய தகுந்தவர் சர்வசமன் என்பதை இந்த தசகத்திலே விரும்பி குற்றவும் இந்த திருவாரூரிலே ஆழ்வா சாதித்தான் சாஸ்திரத்தாமி ஸ்லோகத்தை எடுத்து பதினாறு படிக மகாபரகார சுவாமி சாதிக்கிறார். பையன் முதல் திருவாயூரில் 11,000 படியோட முதல் பாசுரத்தோட வியாக்கியானத்தை செய்கிறேன். உயர்வர உயர் நலன்ற பாசுரத்தோட வியாக்கியானம் சுவாமி சாதிக்கிறது. உயர்வர உயர்நல வித்யாதி. அப்ராத முதல்ல சாரமா அச்சத்தை சாய்க்கிற சுவாமி உயர்வர உயர்நலங்கிறதுக்கு 15,000 அப்படின்னா திருவாதாரப்படிய அடிவத்தி சற்று விஸ்தாரமான சாத்தரிய அர்த்தத்தை சொல்ற அதை அப்படியே ஜெயிக்கிறேன். அப்ராதன சாதாரண திவ்ய ரூப பூஷணாயுடம் விஷி பரிஜனஸ்தான சீட்டனாய் நிகித ஜகதுதய விபவ லைலீதனாயிருந்த பரமபுருஷனை உள்ளபடியே ஆழ்வார் தான் தம்முடைய திருவுள்ளத்தாரை அனுபவித்து திருவாய்மொழி வியாக்கியானத்துக்கு பகவத் விஷயத்துக்கு அவதாரிக்கா அப்படிதான் சாதிச்சது. அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் விஸ்தாரப்பட்டனர் சுவாமி. அவள் அனுபவித்த நிரவதிகா பிரீதியாலே அவளை அனுபவித்தபடியே பேசி அந்த பரமபுருஷருடைய ஆட்சித்த ஜனசமத்து துக்காபனோடன சுவாவமான திருவடி மலர்களிலே மனோவாக்கிருத்திகளால் அசங்குதித சேடவிருத்தி பலகமான ஆத்தரட்சா பரதமர்ப்பணத்தை பண்ணி உச்சீவி என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். இதில் சற்று விசாரப்பட்டிருக்க நடுவில் ஒரு வாக்கியத்தை அந்த பரமபுருஷனுடைய ஆசிரித ஜனசமத்து துக்காபனோதன சுவாவமான திருப்பி வளர்களிலே மலர்களிலே மனோபாபிருத்திகளால் அசந்துச்சிட்ட சேடபுத்தி பழகமான ஆத்தரக்காவர் சமர்ப்பணத்தை அப்படின்னு சாய்த்துட்ட அங்க அதுல ஆழ்வார்தான் தம்முடைய திருவுள்ளத்தாலே அனுபவித்து அவள் அனுபவித்த விதமான நிரவதிக பிரீதியாலே அவனை அனுபவித்தபடியே பேசுகிறாள்ங்கிறது அந்த திருவாரப்படுகிற உயர்வர உயர்நலத்துக்கு அவதாரிகளை சாதிச்சிருக்கிறது. அந்த திருவுள்ளத்தை குறித்து அருள் செய்கிறார்கள். அசேக தேவர்கள் பிரத்யேகமாய் முழுவது விஸ்தாரமா முதல் பாசனத்துக்கு வியாக்கியானத்தை சுருக்கமா உயர்வராக்கு அவதாரிகையாக சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுக்கடுத்து உயர்வுங்கிறதோட சப்தார்த்தங்கள் சாதிக்கிறார். பகவத் வெகிரித்தமான சமஸ்த வஸ்துகிதமான சர்வ பிரகாரத்தாலும் உண்டான உச்சிராயத்தை உயர்வு என்கிறது. உச்சிராயம் தான் வசந்த தன்மை. அதான் இங்க தவிர உயர்வுன்னு ஆழ்வாக சாதிச்சிருக்க எதுவ இருக்கக்கூடிய உச்சிராயத்தை பகவத் வெகிரித்த எந்தெருமானை தவிர மற்ற வஸ்துக்களில் இருக்கும் சர்வ வஸ்துகதமான சர்வ பிரகாரத்தாலும் உண்டான உச்சிராயத்தை எந்தெருமான உற்றுகோ மற்ற எல்லா வஸ்துக்களையும் எந்தெந்த மாதிரி உயர்வு இருக்கோ அந்த உயர்வு எந்த பிரகாரத்தால் இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் உயர்வதாங்கிற இடத்துல உயர்வுங்கிற பதத்தால ஆழ்வார் சொல்வர் சங்கிறார் பண்றோம். மற்ற வஸ்துக்களுக்கு இருக்கக்கூடிய உயர்வுகள் எதது உண்டோ சர்வ பிரகாரத்தாலே அப்படின்னா என்ன அப்படின்னா தீர்த்தத்தால் சரிகா பண்ணுன்னு சொல்லிட்டா யாரா பண்ண முடியுமா? புரியாது. எதால தெரியப்பட முடியும்? அக்னினாலதான் முடியும். சரி, அக்னி தெரியப்படணும், அக்னிக்குள்ள அர்த்தனைய போட்டுருவோம் அரிசிய தெரியாயமா? அப்ப தீர்த்தம் வேண்டியிருக்கியா? இப்ப அது பக்குவமானதுக்கு தீர்த்த சம்பந்தம் வேண்டியிருக்கு. ஆனா அதை பக்குவப்படுத்துறதுக்கு அக்னியோட தாபம் வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வஸ்துவுக்கு ஒவ்வொரு மேன்மை. வாகனா பவதே சூரியகா உதேசி மாறதே கிடையாது. மழை பெஞ்சு நம் கண்ணுக்கு சூரியன் தெரியலன்னா கூட சூரியோதயம் உண்டு அஸ்தமனம் உண்டு. சூரியனுடைய கதி நிமித்தமில்லை, அது லோகத்துக்கு பிரகாசகமா இருக்கு. லோகத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய தன்மை அதற்கு உயர்வு. அக்னிக்கு மற்றவைகளை எரிக்கக்கூடிய தன்மை அதன் உயர்வு. வாயுக்கு எல்லாத்தையும் ஜீவிக்கக்கூடிய தன்மை, திராணம் உள்ளதா செய்யக்கூடிய தன்மை வாயுக்கு உயர்வு. இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் என்னென்ன உயர்வு இருக்கோ அவைகள் எல்லாத்தையுமே அந்த உயர்வெல்லாம் தன் பிரபாவத்திற்கு எதிரே ஒன்றுமில்லாததை செய்யக்கூடிய உயர்வை உடையவள் என்றுமா அதை சொல்றீங்க. உயர்வு என்கிறது அது அற இந்தியிலே, அதாவது தன்னுடைய உச்சாயத்தையும் இவற்றையும் பார்த்தால் பகவானுடைய மேன்மையையும் மற்ற மேன்மைகளையும் பார்த்தால் ஆதித்ய சந்நிதியில் நட்சத்திராதிகளை போலே உண்டாயிருக்க செய்தே இல்லை என்னாதபடி இருக்கை. சூரியனுக்கு எதற்க தீபத்தை ஏற்றி வச்சா தீபம் எஞ்சிருக்கு, ஆனா அந்த தடை அந்த சமயத்துல வெளிச்சம் கொடுக்கறதானா அது இல்லை. அதான் உண்டாயிருந்தே இல்லை என்னாதபடி இருக்க செய்யும், உண்டாயிருக்க செய்தே இல்லை என்னாதபடி இருக்கை. பெருமானுடைய மேன்மைக்கு எதிராக மற்ற வஸ்துக்களுடைய மேன்மை இருந்தாலும் இல்லை என்று சொல்லும்படி ஆகுது, இருந்தாலும் கூட இருக்குன்னு சொல்ல முடியல. அதுக்கு அந்த பிரகாசத்துவம் கிடையாது. சூரியன் இருக்கச்சே மற்ற வஸ்துக்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய தந்தை எப்படி இல்லையோ, மற்ற நட்சத்திரங்களுடைய பிரகாசங்கள்லாம் அந்த பிரகாசத்தால் நமக்கு உபயோகமாகுதியோ, அதனால எம்பெருமானுடைய மேன்மைக்கு எதிராக மற்றவர்களுடைய மேன்மை நமக்கு உபயோகம் ஆகாது. ஒரு பெரிய ஆபீஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு மெயின் ஆபீசர் ஊருக்கு போறான் அப்படின்னா இன்சார்ஜா ஒரு ஆபீஸ் இருப்பான். இன்சார்ஜ் ஆபீசர்ட்டும் போய் ஒரு காரியத்தை கேட்டோம், செய்யறேன்னு சொன்னா நாளைக்கு வாப்பா பாக்குறேன்னா மசா காத்தான மெயின் ஆபீசர் இருக்கா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, பாடி அவசியம் கெடுப்பாமா. ஆதித்ய சந்நிதியில் நட்சத்திராதிகளை போலில் வேந்தனாரிசுகாருடைய அனுபவம் இப்படி சேதனருடைய உச்சாயத்தை இளையாமல் பண்ணின தனக்கோ இல்லை உண்டாயிருக்குமோ என்று. அதுதான் அப்ப வந்து இந்த எம்பெருமானுடைய உயர்வு மற்ற உயர்வெல்லாம் இல்லாதபடிக்கு இவன் உயர்ந்திருக்கிறான் சொல்லிய இத பத்தி நன்னா சொல்லுமேனா ஆழ்வார் சொல்லலாம், அதை சொல்ல முடியாது. அது எல்லையில்லாதது அப்படின்னு சொல்லலாம், தனக்கு ஒரு எல்லை உண்டாயிருக்குமோ எல்லில் உயர் அப்படிங்கிற பதத்தாலும் உயர் நரங்கத்துக்கு அது அர்த்தம், உயர் நரங்கத்துக்கு உயர்ந்த பதத்துக்கு அர்த்தம் சைக்கிள பயனாள் அப்படிங்க பிரகாஷ சுவாமி வாமனஸ்துகளுக்கு அவ்வருகாய் கொண்டு பரிச்சேதிக்க ஒன்னாதபடி உயராளிக்கும் இயத்தாரகிதமாய் இருக்கும் என்றபடியில் சாரம். இயத்தாரகிதம்னா இத்தனை என்று சொல்ல போகாது, இத்தனை என்று சொல்லப்பட்டாது, இத்தனை என்று யாரும் நிரூபிக்க முடியாது. அப்பேற்பட்ட உயர்வை உடையவன் இப்படி உயர்வர உயர்ந்தது எது அப்படின்னா அவருடைய குணங்கள் சொல்ற நலம் ஆனந்த குணம் என்றுதல், குண சமூகம் என்றுதல். நலம்னு ஆனந்தம் தான், ஆனா ஆனந்தம் மட்டும் சொல்லல, ஆனந்தம் முதலான அனைத்து குண கூட்டங்களும் இவருடைய உயர்ந்து நிற்க இவனுடைய குணங்களாலேயே மற்றவர்களுடைய உயர்வு இல்லை என்னும்படி செய்கிறார் என்பதுமான். அப்பேற்பட்ட குணநலங்களை உடையவன் உடையவன் உத்தவித குணமானபடி ஆக நிலதிசய அதிசயசாலி கல்யாண குணகன் என்றபடி ஆனால் அனைத்து கல்யாண குணங்களும் உள்ளவன். எப்பேற்பட்ட கல்யாண குணம் தான், இதை காட்டிலும் மேம்பட்ட குணம் இவற்றிற்கு கிடையாது. இவர்கிட்ட இருக்கிற குணம் உயர்ந்து நிற்கிறது. நிலதிசயம் மற்றவர்களுக்கு இதை காட்டிலும் மேலான அதிசயம் இல்லாதவன். அதிசய இவனுக்கே தனிப்பட்ட தன்மையால் நிக்கிருக்கக்கூடிய குணநலங்களை உடையவன். இதை எழுதி செய்தால் சீமோஜ குணஸ்வார் என்று இவ்வர்த்தமே ஸ்ரீபாக்கியத்திலும் அனவதிகாரிகே அசங்கேய கல்யாண குணகனகா என்று அருளி செய்யப்பட்டது. இவ்விடத்தில் எதோ வாசோ நிவர்த்தந்தே இத்தியாதி பிரமாணங்கள் கண்டுகொள்வது வேதங்கள் எது பிரமாணம் எடுத்த சோத்திரத்திலிருந்து எடுத்த எவன் என்கிறதால் எச்சர்வக்யா இத்தியாதியால் செய்யப்பட்ட குணவிசிஷ்டமான எந்தது மாதிரி சுரூப வைரக்கண்யத்தை சொல்லுகிறது. ஆக இலதிசய அதிசய அசங்கிய கல்யாண குணங்களை உடையவன் யாவனுவன் என்றபடி அவன் அந்த மகாபுருஷன் மயதர மதிநடவனுடன். அவன் மயதர மதிநடவனுடன் என்ன அர்த்தம் அப்படின்னா அஜ்ஞான அஞ்சலாஜ்யான விபரீத ஜானங்கள் வாசனையோடைய பொம்படி ஞானம் பக்தி இவைகளை எனக்கு பிரசாதித்தருந்தவன். அது மட்டுமின்றி நகமான மதியை பக்தி ரூபாவண்ண ஞானத்தை தனக்கு தந்தவன் ஆழ்வார் சாதிக்கிறார். இவ்வாழ்வாருக்கு பக்தி ரூபாவண்ண ஞானமாவது பகவத் பிரபதன மூல கிருபானந்த பரம பக்தி எம்பெருமானை அடைந்ததால் அவனுடைய கருணையால் இவனுக்கு ஏற்பட்ட பரமபக்தி. பரமபக்தியாவது நான் ஒன்றை அஞ்சுகிறேன், கண்டாய் நானனே நீ என்னை அஞ்சுகிறேங்கிற ரீதியில தனியேன் ஆறுகிறேன் நிற்கக்கூடிய நிலையில ரகசியத்தினைதான் சார்ந்தார்கள். பரமபக்தியாவது அவன் பலசாட்சாக்காரன் கிடைத்தவன் அது நட்டமான போது, அந்த அனுபவம் நட்டமான போது தனியே ஆறுகிறே என்று நிற்கும் நிலை. பதஞானத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிலை ஆழ்வாருக்கு சாட்சாதா ஏற்பட்டுதான். அதனாலதான் எப்பத்தாவதோட அந்த யோகங்கள் சம்சேஷம் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட சம்சேஷம் மானச அனுபவம், யோகரத்தமான மானச அனுபவம். விசேஷங்கிறது இந்த மானச அனுபவம் நட்டமான போது பாக்கிய சம்சேஷத்துக்காக ஆசைப்பட்டு ஆழ்வார் அந்த அனுபவ நட்சத்தாலே இருக்கக்கூடியதே வியோகம், ஏற்பட்ட வியோகமே விசேஷம். ஏன்னா ஆழ்வாருக்கு வெறுவிடும் வெய்விடும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புங்கிற நிலை. வெறுவிடும் வெய்விடும் சேர்ந்திருந்தாலும் அது நெட்டமானாலும் கூட அவனையே விரும்பி நிற்கக்கூடிய நிலை. சரியா சொல்றேனா? நிறையா கேட்டீங்க, தப்பா சொன்னாச்சுக்கோ. வெறுவிடும் வெய்விடும் போவா கண்ணன் கடல்கள் விரும்புவேன் ஆழ்வார்கள். வெறுவிடும் சேர்ந்திருந்தால் அனுபவம் நெட்டமானாலும் கூட அனுபவத்தோட இருக்க செய்யும் அவனை விரும்புவார். அனுபவம் நஷ்டமா இருக்க செய்யும் அவனோட விரும்புவர். ரொம்ப பதமை காண்டிகளா இருக்கிறவா பாகவத்தாளோட சேர்ந்திருக்க செய்யும். லட்சித்தா மக்களத்தானா போல என்ற பரஸ்பரம் இருப்பான். வயாது இல்லைனாலும் தான் புஸ்தகத்தை சேமிச்சுன்னு பகவத் அனுபவம் பண்ணிக்கிறார்கள். அந்த பதவை காட்சிகள் மகான்கள் தான் வரகாள சுவாமி தான் சேமிக்க போனோம்னா அப்ப புஸ்தகம் ஜம்மு இதை கட்டி இருக்கிற பண்போம். அந்த நடம் பாகவதால் வந்தால் சேமிச்சா திருமங்கலாரா போக்குவரத்து அந்த சமயம் அது இல்லாத சமயத்தையும் ஏதோ ஜபதவங்கள் பராயணங்கள் ஸ்தோத்திரங்கள் அனுசந்தானம் பண்ணி கிடக்கும்படியான இதை பெருந்தும் நீடும் போவா கண்ணன் கழகங்கள் அதுதான் ஆச்சாரிய அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். ஆழ்வார் மயர்வர மதிநலம் அது எனக்கு தந்தான் என்பது மனு சாதிக்கிறார். அவன் அயர்வர அமரகளதிபதி அயர்வனா பகவான மறந்து போது நமக்கு மறதி உண்டு நித்திய சூரியனுக்கு மறதி கிடையாது. அங்கே இருக்கா அவனையே ஜெயிக்கிறா அவனுக்கே கைக்கரியம் பண்றா. அவன் பகவான் அப்படிங்கறத மறந்து போவதே கிடையாது. அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் சுகதரிகேஷத்தாலே பகவத் சங்கல்பத்தாலே எப்போதும் எம்பெருமானுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய அயர்வற்ற அமரர்கள் அவர்களுக்கு அதிபதி அந்த நித்திய சூரியனுக்கு சுவாமி. அங்கே எப்ப பார்த்தாலும் பகவானால சேமிக்கப்பட்டு நிற்பவன் இப்படி சமர்த்த கல்யாண விடவான் ஞானபக்தி பிரதன் நித்தியசூரி நாயக்கனான எம்பெருமான். அவன் துயரது சுடலடி, துயரை போக்கக்கூடிய சுடலடி, பவ பிரவாக உபசம பதாம்புதம் என்றபடியே பவம் சம்சாரம் பவ பவதீகி பவகா திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இருக்கத்தால ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்துன்னு நிற்கக்கூடிய நிலை பவ. அந்த பவ பிரவாகம் அது தொடர்ந்து வந்துருக்கு. பவ பிரவாகம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜகதே சயனங்கிற நில அதை உபசமம் போகக்கூடிய பதாம்புதம் திருவழி தானே பெருமானுடையது. துயரறி சுடரடி, துயரறி சுடரடி அப்ராதர ஜோதிர்மயமான சரணாலமிந்தான். சாம்சாரிக சகல துக்கங்களையும் போக்கக்கூடிய அப்ராதக ஜோதிர்மய சரணாலமிந்தான். முடிச்சோதியாய் உனது முகச்சோடி வளர்ந்ததுவோ அடிச்சோடி இனிந்ததாவதையாய் இறந்ததுவோ ஜோதிர்மயமான சரணாம்புலம் அதை தொழுது நமகா என்று ஆத்மசமர்ப்பணத்தை பண்ணி எழு உஜீவிக்கப்பாருந்து இப்பாட்டிற்கு யோஜனை அப்படின்னு சுவாமி பதினெட்டு நாயிரம் சாய்க்க விஷயமா சாய்க்கிறார். அவகாச குறைச்சலானத்தால அவசியமான இடத்துல கொஞ்சம் விசாரப்படுத்தினேன், காலம் சங்கோஜம் உடனே அதை கொஞ்சம் சுருக்கினேன். இது முதல் பாசத்தோட வியாக்கியானம். முதல் தசகத்துல என்னென்ன குணம் சொன்னார் திருமால் பலன்னு சொல்றதுக்கு, நிஸ்தீம உத்திய குணத்வாது, எல்லையில்லாமல் நேர்ந்து நிற்கக்கூடிய குணங்கள் உடையவன் முதல் பாசுரம். அமித ரசதையா, அளவில்லாத ரசமயனா இருக்கிறபடியினாலே எதனையும் மிகுதலை ரசம் என்பதுமான் அப்படின்னு சாய்கிறார். அனந்த விகிதாத்மகத்வாது, பல வீரர்களுக்கு ஸ்தானமா இருக்கிறவன், சுவாதீன அசேத சத்தாஸ்திதி எத்தனதிகாரை பகவான்ங்கிறது நாலு அஞ்சு ஆறு பாசனம், மூணு பாசனமுடைய அர்த்தத்தை ஒரு பதத்துல சுவாமி தேசியம் காய்கிறார். வைஸ்வரூபியம், உலகாய் மாறி கிடைக்கிறார். திரக்ஷ பிரம்மாந்த பாவாதி மும்மூர்த்தியாகி நடுவிலே தானும் நிற்கிறார். சதசர் அவகதேகே, சத் அசத் அவகதேகே, ஞானமயமா இருக்கான். சர்வத்தேடு பூத்தேகே, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கான். பலந்ததன் பறவையும் நீங்களும் பலந்துள்ளன். சமுத்திர பரமான பரிதும் இருக்காங்க. திருக்குறையிட்ட சமுத்திரத்தை பெருமாள் வியாபிச்சிருக்க, சமுத்திர ஜலத்துல அதோட பரமான ஒளி இருக்க, இதிலே இருக்கான் கரந்தெங்கும் பலந்துள்ள, கண்ணுக்கு தெரியாதபடி கரந்து மறைந்து எங்கும் பலந்துள்ளன்னு சாதிக்கிறார். அத சர்வதத்தேழு புத்தேகே பச்சை யோகி பலம் தது தத் பரகமலதோ, அந்த எம்பெருமானுடைய திருவடி மலர்களை சேரி என்று அன்பசால் ஆத்தவிஷன் தன் மனதை நியமித்தார் ஆழ்வார், தன் மனதை சொல்றார் அப்படின்னு அந்த முதல் தசகம். ஆக இதுல வந்து பதத்தத்தை சொல்லிட்டு இரண்டாவது தசகத்துல எல்லா இடத்திலும் சமமா இருக்கிறவன் சொல்லிட்டு இவைகள் சேவியத்தம் உபாயத்துவத்துக்கு வேண்டிய குணங்கள். இதே மாதிரி இந்த தசகத்துல கடைசியில முடிவுல ஒரு ஸ்லோகத்துல பத்து திருவாய்மொழிகளுடைய இந்த பதத்தம் சமத்துவம் இவைகள் எல்லாம் சேர்ந்து சேவியத்தங்கிற குணத்தை காண்பித்ததுன்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. அந்த ஸ்லோகத்தையும் நாளைக்கு விஜயாபிச்சுட்டு நாளைக்கு மேல அடியே நான்கி பாசனம் கோயில் திருவாமொழியோட சாதத்தை சொல்றேன். இதுவே பதத்தம் முதல் திருவாமொழி விஷயம், இரண்டாவது திருவாமொழி விஷயம் அகில தமன். அந்த விஷயங்களை நாளைக்கு திருவாமொழி விண்ணப்பம் பண்ணும்போது, முதல் பத்து விண்ணப்பம் பண்ணும்போது திருமாலே செய்யுங்கிற சேவா யோக்யங்கிற அந்த விஷயங்களை எல்லாரும் மனுசந்தானம் பண்ணணும். பெருமானே உயர்ந்தவன், அவன் எல்லோரிடத்திலும் சமமாகவும் இருக்கான், பக்தர்களுக்கு சுலபனாக்கான்றது மூணாவது தசகத்தில் அனந்த சௌலபியமாக பத்துடை அடைவதற்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருவாயுமொழி முதல் பத்துல இன்னொரு சுவாரஸ்யம், முதல் இருபத்தஞ்சு பாசனங்கள் கூட, இருபத்தஞ்சு பாசனம்னா ஒன்னு ரெண்டு மூணுல இருபத்தஞ்சு இல்ல, முதல் திருவாய்மொழி, இரண்டாவது திருவாய்மொழி, மூணாவது திருவாய்மொழியில முதல் அஞ்சு, இந்த இருபத்தஞ்சுக்குள்ள அந்த பிரம்மமீமாசையோட மொத்த சாரமும் வருதுன்றது சொல்றாங்க. இருபத்தாறு வாசனங்களுக்குள்ள திருவாயுமொழி மொத்தத்தோட சாரம், பிரம்மமீமாசை நான்கு அத்தியாயங்களோட சாரம், இவைகள் எல்லாம் வருதுன்றது சுவாமி தேசியம் தாக்கிறான் சாரம் சாதிக்க. பெரியோர்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்க வேண்டியது, எந்த அளவு அனுபவம் பிராப்தமா இருக்கும் விண்ணப்பம் பண்றேன். நான் என்ன நினைச்சாலும் பாகவதாரத்தினுடைய சேர்த்தியில எம்பெருமானுடைய அனுகிரகத்தால, ஆச்சாரிய அனுகிரகத்தால, சுவாமி திருவிழா பட்டிக்கத்தால இதை சொல்லணுங்கிறதால, பைலநாய படிவேன்னு சொல்லணுங்கிறதால இந்த வாக்கியம் நான் நேரத்தை ஞாபகிறேன். அறிந்து தாரும் ரொம்ப பிரீதியோட ஆச்சாரியாருடைய ஸ்ரீ சுத்திகள முறையில கேட்டு சம்சித காமதேவா இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய ஸ்ரீ சுத்திகளாலே அடுத்த எல்லா பலன்களையும் அடையணும்னு நான் மகாசாரணம் பண்ணிக்கிறேன். நாளை தினம் அவசியம் வந்து இந்த அனுபவத்துக்கு எதுவும் விசாரத்துனாலே இருக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாக்கியம் சிம்ஹாய் கல்யாண விசாரணை.